രാമാനുജദയാ പാത്രം ജ്ഞാനവൈരാഗ്യഭൂഷണം ശ്രീമദ് വെങ്കടനാഥാഹര്യം വന്ദേ വേദാന്തദേശികം ലക്ഷ്മീനാഥ സമാരംഭാം നാഥയാമുന മധ്യമാം അസ്മദാചാര്യപര്യന്താം വന്ദേ ഗുരുപരമ്പരാം ശീരൊന്നതോപ്പൽ തിരുവേങ്കടമുടയാൻ പാറൊന്നൊന്ന പഴമൊഴിയൊൽ ഓരൊണ്ട് താനേ അമയാതോ ധാരണിയൽ വാഴ്വാർക്ക് വാനേര പോമഴവും വാഴ്വു സീരാത്തൂപ്പൽ പിള്ളയെന്താതി എന്ന് സെഴും തമിഴാൽ நேராக வேதாந்த தேசிகர் தாளினை கீழ்மொழிந்தான் ஏரார் மறைப்பொருள் எல்லாம் எடுத்து உலகுயவே சீராகியவரதாரியன் பாதன் துணை நமக்கே. தினந்தோறும் தேசிகன் என்ற பாகவதர்கள் மூலமாக சுவாமி வேதாந்த தேசிகருடைய திருநக்ஷத்திரத்தம் வைபவமாக கொண்டாடணும் என்று சுவாமி வேதாந்த தேசிகருடைய திருக்குமார பிரதம சிஷ்யரான ஸ்ரீ குமார வரதாச்சார் சுவாமி அனுகிரகித்த பிள்ளையந்தாதி என்ற உபன்யாசம் பார்த்துட்டு வந்துருக்கோம். இந்த பிள்ளையந்தாதிக்கு ஏற்றம் என்னன்னா, திவ்ய பிரபந்தத்துக்கு ராமானுஜ நூற்றந்தாதி எப்படியோ அதே வைபவம் தேசிக பிரபந்தத்துக்கு பிள்ளையந்தாதி என்றும். மூன்று கிரந்தம் பிரபந்தத்தில் கண்ணினும் சிறுத்தாம்பு, ராமானுஜ நூற்றந்தாதி, பிள்ளையந்தாதி என்ற இந்த மூன்று பிரபந்தத்துக்கும் ஏற்றம் அதிகம். ஏன்னா ஆச்சாரியர்களுடைய வைபவமும் ஆச்சாரிய சம்பந்தத்துடைய அனுகிரகமும் நமக்கு சொல்ல வந்த கிரந்தமாகும். அதிலே இன்று இரண்டாம் பாசுரம், சென்னி வணங்க திருபணிசோர என்கண் இணைகள் வெண்ணரகங்களும் வீய வியன்கதி இன்பமேவ துண்ணு புகழுடைய தூப்புல் துரந்தரன் தூமலர்த்தாள் மன்னிய நாள்கொழும் மாகுங்கோள் மாநிலத்தீர் நமக்கே என்ற பாசுரம். சுவாமி குமாரவரதாச்சார் சுவாமி முதல் பாசுரத்தில் சுவாமி வேதாந்த தேசிகனுடைய திருவடி நம் சிரசுக்கு ஒரு ஆபரணமாக கிரீட்டமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். இரண்டாம் பாசுரத்தில் அந்த திருவடி சம்பந்தம் எப்பயுமே நமக்கு இருக்கணும் அப்படின்ற இந்த இரண்டாம் பாசுரம். நம்மளுடைய ஜீவிதத்தை பார்த்தா, ஒரு ஜீவனுடைய ஜீவிதம் அப்படின்னு பார்த்தா, தொண்டரடிப்புடி ஆழ்வார் மங்களாசாசனம் பண்றேர் ரங்கநாதனுக்கு பண்ணும் பொழுது, வேதநூல் பிராயம் நூறு மணிசர்தாம் புகுவரேலும் பாதியும் உறங்கி போகும் நின்றதில் பதினையாண்டு பேதை பாலகன் அதாகும் பிணிப்பசி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமா நகருளானே அப்படின்னு வேதம் சொல்லப்படி ஒரு ஜிதேந்திரியர்களுக்கு ஆயுசுன்னு பார்த்தா சத்தம் நூறு வயசு, சதாயு புருஷா அப்படின்னு சொல்றேன். அஜிதேந்திரியர்கள் அப்படின்னு பார்த்தா இன்னும் சீக்கிரமாவே போயிடுறா, இந்த காலத்துல நம்மளால எதுவுமே சொல்ல முடியல. சரி, ஒருவேளை ஒரு ஜீவனுக்கு நூறு வயசு அப்படின்னு பார்த்தாலும் அதிலே அந்த நூறு வயசுல அவன் என்ன பண்றான்னா, பாதியும் உறங்கி போகும், பாதி வயசு தூக்கத்திலேயே போயிடுறது. அதுக்கப்புறம் முதல் பதினஞ்சை வயசு பார்த்தா நின்றதில் பதினையாண்டு விளையாட்டிலேயே போயிடுறது. குழந்தையாக இருக்கும்பொழுது விளையாட்டிலேயே, குழந்தையில நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு நமக்கே தெரியாது. அப்பா அம்மா நீ இதுப்பெல்லாம் பண்ண அப்படின்னு சொன்னாதான் தெரியும். அதுக்கப்புறம் காலங்கள் பார்த்தா பிணி பசி மூப்பு துன்பம் பசி. குழந்தையில இருக்கும்போது அம்மா அப்பா நம்மளை பார்த்துப்பான். அதுக்கப்புறம் லௌகீகத்துக்கும் ஆகாரத்துக்கும் நம்ம உத்தியோகத்துக்கு போய் லாபம் தேட வேண்டிய இதுவாயிடுத்து. எல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு உழைச்சி ஓடி நம்ம எல்லாம் பெருசு பெருசா கட்டி ஒரு சுகம் அப்படின்னு வந்தப்பா அந்த வயசு பார்த்தா அப்ப நமக்கு வியாதி வர ஆரம்பிச்சிடுறது, கொஞ்சம் கொஞ்சமாக வயசாயிடுறது, எல்லா இந்திரியங்களும் வேலை செய்யாம போயிடுறது, இப்படியே ஜீவிதம் கடந்து போயிடுறது. அப்படியே இந்த வயசு இப்படி வியர்த்தமா ஆயிடுத்தே அப்படின்னா, ஒரு வயசுல ஒரு சிரேயஸா இருந்த காலம் ஒரு மனுஷனுக்கு எப்போ அப்படின்னு கேட்டா, இவ்வளவு வருஷம் நீ இருந்தியே இதுல எந்த காலம் உமக்கு ரொம்ப சிரேயஸ்கர காலம் அப்படின்னா, நம் பெரியோர்கள் சொல்றது என்னன்னா, ஆச்சாரியன் திருவடியில இருந்து பரசமர்ப்பணம் பஞ்சசம்ஸ்காரங்கள் பண்ணி காலக்ஷேபாதிகள் பண்ற ஒரு காலம் ஒருத்தருக்கு அந்த காலம் கிடைச்சிடுத்துன்னா அதுவே அது சிரேயஸான காலம் அப்படி. சுவாமி குமாரவரத தேசிகரும் அதே சொல்றார். அவருக்கு எது சிரேயஸ் காலம் அப்படின்னு ஒரு சாதா மனுஷரைப் போல இல்லையே, சுவாமியுடைய வேதாந்த தேசிகருடைய குமாரர் ஸ்ரீ பிரம்மதந்திர சுவாமியாலே கொண்டாடப்பட்டவர் ஸ்ரீமன் லக்ஷ்மண யோகீந்திர சித்தாந்த விஜயத்வஜம் அப்படின்னு தன் ஜீவித காலம் மொத்தம் ராமானுஜருடைய சம்பிரதாயத்தை ஸ்தாபிச்சவர். பாரத தேசம் பூர்த்தியாக நிறைய இடத்துல போய் தேசிகன் சூக்திகள் மூலமாக ராமானுஜ சம்பிரதாயத்தை தெல்ல தெளிவாக இந்த உலகத்துக்கு உரக்கச் சொன்னவர். ஆனால் அவரும் சொல்றார், அவர் காலத்தில் ஸ்ரேயஸ்தான காலம் எது அப்படின்னா, சுவாமி தேசிகனுடைய திருவடியிலே இருந்து அவர் கைங்கரியம் பண்ண காலம் அப்படின்னு சொல்ற. அதான் இந்த பாசுரத்தில் துண்ணு புகழுடைய தூப்பல் துரந்தரன் தூமலர்த்தாள் மன்னிய நாள் ஹொழும் மாகுங்கோள் அப்படின்னு, அப்பேற்பட்ட தூப்புல் துரந்தரரான தூப்புல் சுவாமியான வேதாந்த தேசிகருடைய திருவடி சம்பந்தம் கிடைச்ச நாள் திருப்பி மீண்டும் கிடைக்குமா, மாநிலத்தீர் நமக்கே அப்படின்னு மக்கள் எல்லாரையும் கேட்கிறேர். இந்த மாதிரி ஒரு காலம் திருப்பி நமக்கு கிடைக்குமா அப்படின்னா, அப்பேற்பட்ட காலம் அப்படின்னு ஏன் சொல்றேன்னா, அந்த காலத்தினுடைய பெருமை. சுவாமி தேசிகனுடைய திருமடி சம்பந்தம் கிடைச்சி, திருவடி சம்பந்தம் கிடைச்சி, காலக்ஷேபாதிகள் பண்ற காலம் இருக்கு இல்லையா, அது எப்படி இருக்கும் அப்படின்றது சென்னி வணங்க. எப்போதும் சுவாமி தேசிகனுடைய தேஜஸ்ஸா இருந்து அவர் அந்த உட்கார்ந்து காலக்ஷேபம் சொல்லும் பொழுது நம்ம அப்படியே தன்னுடைய சிரச குனிஞ்சி அந்த கேட்டுருப்பார். எல்லா சிஷ்யர்களும் சிறுபணிசோர எங்கண் இணைகள் அந்த பகவத் விஷயத்தை கேட்க கேட்க கண்ல ஆனந்த பாஷ்பம் சொட்டுறதாம் சிஷ்யர்களுக்கெல்லாம். அதனால என்ன ஆச்சுன்னா, அந்த காலத்தினால வெண் நரகங்களும் வீய, நரகங்கள்லாம் நம்மளை விட்டு தொலைகிடுறது. இவர் பரம பாகவதோத்தமர், ஆச்சாரிய சம்பந்தத்தை பெற்றவர் அப்படின்னு நரகங்கள்லாமே பயந்து நம்மளை விட்டு போயிடுறது. அதுக்கப்புறம் என்னன்னா, வியன்கதி இன்பமேவ, பரமபதமான அந்த அர்ச்சிராதி மார்க்கம் போற வழி இருக்கு இல்லையா பரமபதத்துக்கு, அந்த இடத்துல அந்த ஜீவன் போய் தேகாவசானத்துக்கு அப்புறம் பிரம்மானந்தத்தை பெறுவான் அப்படின்னு சொல்றேன். அப்பேற்பட்ட காலம், அந்த காலம்தான் நம்மளைய நமக்கு இப்பேற்பட்ட அனுபவத்தை நமக்கு கொடுக்கறது. அங்க சொல்லும் பொழுது நாள்களும் ஆகுங்கோள் மாநிலத்தீர் நமக்கே அப்படின்னு சொல்றேன்னா, இப்பேற்பட்ட காலம் ஆச்சாரியன் திருவடி சம்பந்தம், சுவாமி தேசிகனுடைய திருவடி சம்பந்தம் கிடைச்ச காலம் மீண்டும் வருமா அப்படின்னு சொல்றதுக்கு நம் பெரியோர்கள் ஆச்சரியமாக வியாக்கியானம் பண்றா. ஏன்னா இந்த காலம் வருமா அப்படின்னு கேட்கல. குமாரவரதாச்சார் சுவாமி சுவாமி திருவடியிலேயே இருந்து காலக்ஷேபம் பண்ணவர். அதனால என்னன்னா, மீண்டும் இது கிடைக்குமா, ஏற்கனவே கிடைச்சிருக்கு அப்படின்னா மீண்டும் இந்த காலம் கிடைக்குமா அப்படின்னு சொல்றேன்னா, அந்த காலத்தினுடைய பெருமையை சொல்றபடியாக அருது. இந்த காலக்ஷேப காலம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்ற பெருமையை சொல்றது. அதனால அப்படிப்பட்ட நாட்கள் திருப்பியும் வேண்டும் அப்படின்னு வேண்டாம் மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்ல, அப்படிப்பட்ட நாட்கள் தமக்கு கிடைச்சது இந்த லோகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை. அதனால சுவாமி இப்படி மங்களாசாசனம் பண்றேர் அப்படின்னு நமக்கு கிடைச்சிடுச்சு. இந்த பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்கணுமே சுவாமி தேசிகனுடைய திருவடி சம்பந்தம் அப்படின்னு. அது மட்டும் இல்ல, மீண்டும் கிடைக்குமா அப்படின்னு கேட்கிறாரே அப்படின்னா, வைகுண்டத்துக்கு தேகாவசானத்துக்கு அப்புறம் மோட்சம் பெற்றதுக்கு அப்புறமும் சுவாமி தேசிகனுடைய திருவடி அங்க வைகுண்டத்துல போய் அங்க இருந்து சுவாமிக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்றதுனால மீண்டும் கிடைக்கணும் அப்படின்றதாக இங்க ஒரு அர்த்தமா இருக்கு. அதே மாதிரி எல்லாருக்கும் நமக்கு ஸ்ரீவைகுண்ட லோகம் போனா பகவத் கைங்கரியம் மட்டும் இல்ல, ஆச்சாரிய கைங்கரியமும் உண்டு அப்படின்றதுதான் நம்ம சம்பிரதாயம். அதனாலதான் ஆளவந்தார் நாதமுனிகளை பத்தி சொல்லும் பொழுது அவர் சொல்றார், எமக்கு வைகுண்டத்துக்கு போனதுக்கு அப்புறம் நாதமுனிகள் கிட்டேயே கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு. இங்க இருக்கும்போதே நாதமுனிகளுடைய நேரடி சிஷ்யர் கிடையாது ஆளவந்தார், அவர் நாதமுனிகளுடைய சிஷ்யருக்கு சிஷ்யர், உயக்கொண்டார் மனக்கால் நம்பி அடுத்ததுதான் ஆளவந்தார். ஆனாலும் அந்த பெருமை தன்னுடைய ஆச்சாரியர்கள் மூலமாக நாதமுனிகளுடைய பெருமையை தெரிஞ்சின்றார் இல்லையா, அதனால ஸ்ரீ வைகுண்ட லோகத்துக்கும் போய் அந்த ஆச்சாரிய சம்பந்தத்தோடையே எப்பயும் இருக்கணும் அப்படின்றது அவருடைய பிரார்த்தனை. அதே போலதான் இங்கேயும் குமாரவரதாச்சார் சுவாமி அந்த வைகுண்டத்துக்கு போனாலும் சுவாமி தேசிகனுடைய திருவடியை பற்றி அங்க இப்பேற்பட்ட பகவத் விஷயத்தை அவர் மூலமாக கேட்டுண்டே இருக்கணும் அப்படி. நம் சம்பிரதாயம் படி எப்படி நம்ம சொல்றோம், பகவானே உபாயம் அவனே உபேயம் அப்படின்னு, அதே போல ஆச்சாரியரே உபாயம் ஆச்சாரியரே உபேயம், ஆச்சாரியர் மூலமாக சரணாகதி பண்ணி வைகுண்டத்திலையும் பகவத் அனுபவம் ஆச்சாரியன் மூலமாகவே அங்க பெறணும் அப்படின்றது ஆச்சாரிய திருவடியே பிராபியம், ஸ்ரீவைகுண்ட லோகத்திலையும் அப்படின்றது ஏற்றம். அதுபடிதான் சுவாமி ராமானுஜருடைய சரித்திரத்தில் வரும்பொழுது கூறத்தாழ்வார், அவர் மோட்சத்துக்கு போனும் ரொம்ப வயசாயிடுறது, சுவாமி ராமானுஜருடைய திருநட்சத்திரத்தில் பெரியவர், ஆனால் சுவாமி ராமானுஜருடைய சிஷ்யர். பகவத் ராமானுஜர் பாஷ்யக்காரர் கேட்கிறார், என்ன அவசரம், அவதார சமாப்தியில் ரெண்டு பேரும் சேர்ந்தே மோட்சத்துக்கு போலாமே அப்படின்னு. கூறத்தாழ்வார் சொல்றார், இல்ல அடியனுக்கு மோட்சம் அது பிராபியமாச்சு, அதனால அடியன் முதல்ல போக வேண்டியதாயிடுறது அப்படின்றார். அப்போ பாஷ்யக்கார் கேட்கிறார், இத்தனை வருஷம் ஆச்சாரியருடைய கைங்கரியமே பிராபியம்னு சொல்லிட்டு இப்போ மட்டும் என்னை விட்டுட்டு மோட்சமே பிராபியம் அப்படின்னு சொல்றேரே அப்படின்னா, சொல்றேர் மோட்சத்துக்கு போன உன்னையும் எனக்கு ஆச்சாரியர் கைக்கரியதான் பிராபியம், நீர் அவதார சமாப்தி வரைக்கும் நீர் எப்ப சங்கல்பித்து மோட்சத்துக்கு வரேரோ அது வரைக்கும் நான் மோட்சத்தில் இருந்து பூர்வாச்சாரியர்களுடைய கைங்கரியம் பண்ணிண்டு உண்மையே நினைச்சிண்டு நீர் என்னைக்கு சங்கல்பித்து மோட்சத்துக்கு வரேரோ அன்னைக்கு அடியேன் பூர்ண கும்பத்தோடே வந்து நிற்பேன், அப்படி பூர்ண கும்ப கைங்கரியம் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னேரான். அப்படி அப்பேற்பட்ட ஆச்சாரியருடைய பக்தி நமக்கு அங்கு தெரியுது. அதனால நம்மளும் ஸ்ரீ வைகுண்ட லோகத்துக்கு போனா முதல்ல என்ன தேடுவோம் அப்படின்னா, சுவாமி தேசிகன் எங்க அவருடைய திருவடியை பற்றணும் அப்படின்னு. சுவாமி நம்மாழ்வார் மங்களாசாசனம் பண்ணும்போது வைகுந்தம் புகுதலும் வாசலில் வானவர் அப்படின்னு, வைகுந்தத்தமரரும் முனிவரும் வியந்தனர் அப்படின்னு ஒரு ஜீவன் போகும்போது அவாள்லாம் வியர்ந்து முன் வந்து பதியினில் பாங்கினில் பாதங்கள் கழுவினர் அப்படின்னு நமக்கு அந்த ஜீவன், ஆஹா இப்பேற்பட்ட ஜீவன் பூலோகத்திலிருந்து ஆச்சாரியன் திருவிடைப்பட்டு மோட்சம் வந்தானே, நம்ம என்ன பாக்கியம் செய்தோம் அப்படின்னு அவர்களுக்கு அங்க கைங்கரியம் பண்ண எல்லாரும் வராலாம், புண்ண கும்பம்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் சந்தனங்கள்லாம் கொடுத்து வர வைக்கிறான். ஆனா அவர் வர வைக்கிற சமயமும் இந்த ஜீவன் அதெல்லாம் மறந்துட்டாராம், எங்க சுவாமி தேசிகன் எங்க சுவாமி தேசிகன் அப்படின்னு தேடுறானாம். ஏன் அப்படி அப்படின்னா, சுவாமி தேசிகன் இல்லைன்னா நமக்கு எங்கேந்து மோட்சம், இந்த மோட்சம் எப்படி கிடைக்கும். நம்மளுடைய ஜீவிதத்துல பார்த்தலாம் எத்தனையோ கோடி ஜென்மா எடுத்தாச்சு, எப்படி இருந்தோம் என்னன்னு யாருக்குமே தெரியாது, ஆனா இந்த ஜென்மாவில நமக்கு மோட்சம் கிடைக்க போறது அப்படின்னா அது தேசிகனுடைய அனுகிரகம் தானே. எப்படியோ குழந்தையில எப்படியோ தேசிகனுடைய ஸ்தோத்திர பாடத்தை கேட்டதுனால தானே, தேசிக சம்பிரதாயத்தை சதாச்சாரியர்கள் மூலமாக நமக்கு ஆச்சாரியன் திருவடி சம்பந்தம் கிடைச்சி பஞ்சசம்ஸ்காரம் பரண்யாசங்கள் பண்ணதுனால தானே. நம்ம தனியா என்ன நமக்கு யோக்கியத்தை அப்படின்னா, பாவங்கள் பண்ணி பண்ணி பல பாவங்கள் பண்ணி பல ஜன்மாக்கள் எடுத்தோம், பாவத்தினால என்னன்னா நரக்கம்தான், அந்த நரக்கம்தான் நமக்கு யோக்கியத்தை, நம்ம யோக்கியத்துக்கு நரக்கம்தான் அந்த நரக்கமே. எதுக்குன்னா பகவான் பரம தயையோட நரக்கமா, ஏன்னா கடினமான நரக்கங்கள் எதுக்கு அப்படின்னா, நம்ம பண்ண பாவத்துக்கு ஜன்மாலதான் அனுபவிக்கணும்னா இன்னும் கோட்டி கோட்டி கோட்டி ஜென்மா எடுக்கணும், அதனால நிறைய பாவத்தை ஒரே அடியா கழிக்கும்படி நரகத்தை ஏற்படுத்துறார் பகவான். அதனால நிறைய பாவத்தை கொஞ்ச நாள்ல ஒரே மாசத்துல முடிச்சுட்டு திருப்பி அவன பிறந்து நல்லதாகவாது வருவானா அப்படின்ற ஒரு நல்ல தய கருணையில தான் இந்த நரகமே. ஆனா அதையும் மீறி திருப்பி பிறந்து நம்ம நிறைய பாவங்களே பண்ணி திருப்பியும் நரகத்துக்கே யோக்கியத்தான நம்மள ஒரு பாதையவே மாத்தி விடுறேர், அப்ப நரக்கம் போச்சு, அப்ப வேற என்ன கொடுக்க போறேன், சொர்க்கமானா இல்ல சொர்க்கம் அதோட இன்னும் மோசம். சொர்க்கத்துக்கு போனா என்ன, நம்மளுடைய புண்ணியத்தை எல்லாம் அங்க அனுபவிச்சுட்டு திருப்பியும் வந்து இந்த பூமியில பிறக்க வேண்டியதுதான். நரக்கமாவது சொல்லிக்கலாம், பண்ண பாவத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு வெளில வந்தேன் ஒரு நல்ல ஜீவனாக வந்தேன். சொர்க்கம் அப்படின்னா பண்ண புண்ணியத்தை எல்லாம் தொலைச்சிட்டு இப்ப நான் வந்து நிக்கிறேன், அதனால சொர்க்கம் இன்னும் மோசம். அது இல்ல என்னன்னா வியன்கதி இன்பமேவ அப்படின்ற அந்த பரமபதத்துக்கு போகக்கூடிய அர்ச்சிதாதிமார்க்கத்தின் நம்ம ஜீவிதத்தை நம்மள திருப்பி போடுறேர் அப்படின்னா சுவாமி தேசிகனுடைய அனுகிரகம் தானே. அப்பேற்பட்ட நமக்கு மட்டும் இல்லை, இந்த சம்சாரத்தில் இருக்கிற எத்தனையோ பேருடைய ஜீவிதம் நமக்கு இப்படி மாறுறது, இப்படி சதாச்சாரியருடைய அனுகிரகம் கிடைக்கிறது அப்படின்னா அது சுவாமி தேசிகனுடைய அனுகிரகம். அதனால வைகுண்டத்துக்கு போற ஜீவன் அங்க போயும் சுவாமி தேசிகனையே தேடுவான் அப்படின்றது அது இந்த பாசுரத்தில் மூலமாக நமக்கு அனுகிரகிக்கிறேன். அதனால துண்ணு புகழுடைய அப்படின்னு சொல்லும் பொழுது நல்ல ஸ்திரமான அற்புதமான புகழுடைய கல்யாண குணங்களான தூப்புல் துரந்தரன் அப்படின்னா தூப்புல் சுவாமியான சுவாமி வேதாந்த தேசிகருடைய தூமலர் தாள் அப்படின்னு சுவாமி தேசிகருடைய திருவடி தாமரை போன்ற அந்த திருவடிகளில் மன்னிய ஸ்திரமாக அவருடைய திருவடியை பிடிச்சிண்டு அதை என்றும் அந்த சம்பந்தத்தோடையே இருந்துட்டு வேற எதுவும் நினைக்காத இருக்கிற அந்த நாள்கள் அப்படின்னு அந்த நாள் மீண்டும் வருமா அப்படின்னு மக்களை கேட்கிற மாதிரியான பாசுரம். அந்த நாட்கள் எப்படி இருந்தது அப்படின்னா சென்னி வணங்க அப்படின்னு தலை வணங்கி அப்படியே பகவத் விஷயங்களை சுவாமி தேசிகன் மூலமாக கேட்டு இருக்கும். பிரணாமங்கள் அப்படின்னு பார்த்தா ஸ்தோத்திர ரத்ன பாஷ்யத்துல சுவாமி தேசிகனே நிறைய சாதித்திருக்கேர். கைகூப்பி பிரணாமம் பண்றது, மெத்திஷ்ட பிரணாமம் அப்படின்னு தனை மேல கை கூப்பறது, அஷ்டாங்க பிரணாமம் அப்படின்னா தலை குனிந்து சேவிக்கிறது, தன்யவத் பிரணாமங்கன்னா விழுந்து நம்ம உடம்பெல்லாம் பூமிப்பட்டு அப்படி விழுந்து சேவிக்கிறது அப்படின்னு பல பிரணாமங்கள் இருக்கு. அதில் தலை வணங்கி ஆச்சாரியர் முன்னாடி நின்று கேட்கற பகவத் விஷயத்தை கேட்கறதுமே ஒரு அற்புதமான பிரணாமம். அந்த நாள் அதான் சுவாமி தேசிகன் பாதுகா சகசிரத்துல உன்னதானாம் அவிநீதிஹி அப்படின்னு சொல்றார். எப்படின்னா யார் ஒருவன் பகவானிடமும் ஆச்சாரியரிடையும் தலை வணங்குகிறானோ அவனுக்கு வேற யாரிண்டையும் தலை குனிய வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா பெருமாள் முன்னாடியும் ஆச்சாரியர் முன்னாடியும் தலை வணங்காத ஒருத்தன் இருந்தானா அவன் சம்சாரத்துல தலை குனியும்படி கடைசியில் ஆயிடும் அப்படி. அதனால அந்த சிரசினாலே வணங்குகிறார். அப்படிதான் வேற என்ன பண்ண முடியும் ஒரு ஆச்சாரியருக்கு அப்படின்னா, ஆச்சாரியர் நமக்கு அனுகிரகித்த நமக்கு வந்து முன்னாடி சொன்ன மாதிரி நரக்கத்துக்கே போக வேண்டிய நம்மளை பிடிச்சி ஸ்ரீ வைகுண்ட லோகத்துக்கு வரவைக்கிறார்னா அப்பேற்பட்ட ஆச்சாரியன் கிருப்பை. அவருக்கு திரும்பி நம்ம என்ன பண்ண முடியும்? ராமாயணத்துல சீதாராமர் அப்படின்னா ரெண்டு பேருமே பரபிரம்மமுடைய அவதாரம், தாயார் பெருமாள். இருந்தாலும் இங்க தத்துவத்தை காட்டும்படி சீதாதேவிய ஜீவாத்மா அப்படின்னு சொன்னா ஒரு உதாரணத்துக்கு, ஆனா நம் சம்பிரதாயத்துல தாயாரும் பெருமாளும் சேர்த்தியாகவே பரபிரம்மம் அப்படின்னு பரமாத்மா. சீதாதேவி ஜீவாத்மான்னு ஒரு உதாரணத்துக்கு சொல்லி பெருமாளை வந்து பரமாத்மான்னு சொன்னா இவா ரெண்டு பேரையும் சேர்றது யாருன்னா ஹனுமார், அவர் ஆச்சாரியர் அப்படின்னு நம்ம சொன்னா, அப்ப பெருமாள் திரும்ப சொல்றாம் இப்படி நம்ம சீதாதேவி நம்ம கிட்ட கொண்டு வந்து விட்ட நம்ம ஹனுமாருக்கு பிரத்யுபகாரம் என்ன பண்ணுவேன் அப்படின்னு அவர் யோசிக்கிறார். அதே மாதிரி சீதாதேவியும் யோசிக்கிறார். அப்படி நம்ம பெருமாளுடைய குழந்தைகளான இந்த ஜீவன்கள் நம்ம பூலோகத்துல இப்படியே இருக்க ஆச்சாரியர் நம்மளை கொண்டு போய் பெருமாளிடம் சேர்க்கிறார். பெருமாளுக்கு இன்னும் சந்தோஷம், நம்ம குழந்தைய நம்ம கிட்ட இவர் தானே சேர்ந்தார். ஆச்சாரியனுக்கு பெருமாளாலையும் பிரத்யுபகாரம் பண்ண முடியல, இந்த ஜீவர்களான நமக்கும் ஆச்சாரியனிடம் பிரத்யுபகாரம் பண்ண முடியல. பிரத்யுபகாரம் பண்ண முடியலன்னு இருக்காளே, அப்ப பகவானுக்கு சர்வஜ்ஞன்னு ஒரு திருநாமம் உண்டு, சர்வமும் தெரிஞ்சவர். அப்ப ஆச்சாரியருக்கு பிரத்யுபகாரம் பண்ண முடியலையே அப்படின்னா அப்படின்றது ஒன்னு சாஸ்திரத்திலேயே இல்லை. இல்லாத ஒரு விஷயத்த பண்ண முடியலன்னு சொல்லப்ப சர்வஜ்ஞ பதம் அதுக்கு எதுவும் ஹானி வந்துடாது. இல்ல பத்து தலை யானை நீ பாத்தியா அப்படின்னா பத்து தலை யானை இல்ல, பார்த்தேன்னு எப்படி சொல்லிட முடியும்? அதனால இந்த இடத்துல ஆச்சாரியருக்கு பிரத்யுபகாரமே கிடையாது. அதனால நமக்கு வேற என்ன கதி அப்படின்னா சென்னி வணங்க, அவருடைய திருவடி முன்னாடி தலை குனிந்து எப்பயுமே இருந்து அவரை நினைச்சிருக்கிறது தவிர வேற எதுவுமே இல்லை. அதுதான் நம்ம பண்ணக்கூடிய ஒரே இது. சிறுபணி சோர எண்கண் இணைகள், அவர் ஒவ்வொரு விஷயமும் நமக்கு சொல்லித்தருது, அவருடைய பூர்வாச்சாரியர்களுடைய வைபவம் நமக்கு சொல்லித்தருது, அவர் நமக்கு பகவத் விஷயங்கள் காலக்ஷேபாதிகள் ஸ்ரீபாஷாதிகள் சொல்லும் பொழுது அந்த நம் கண்ணில் ஒரு சொட்டு ஜலம் ஆனந்த கண்ணீர் வரும் இல்லையா, அப்பேற்பட்ட காலம். அதை நினைச்சி குமாரவரதாச்சார சுவாமி இங்க மங்களாசாசனம். வெண் நரகங்களும் வீய அப்படின்னு பார்த்தோம், கடினமான நரகங்கள்லாம் நம்மளை விட்டு தொலகிடுமா. அது சொல்லும் பொழுது ரமாதைத்த ரங்கபூரமண கிருஷ்ண விஷ்ணோஹரே திரிவிக்ரம ஜனார்தன திரியுகநாத நாராயணஹா இதய சபதானிஹா ஏப்பட்டந்தி நரகபாத பீதி குதா அப்படின்னு அபீதி ஸ்தவத்துல சுவாமி தேசிகனுடைய மங்களாசாசனம். ரமாதைத்த ரங்கபூரமன் எப்போ யார் ஒருத்தன் ஹரிநாமத்தை சொல்றானோ நரக்கமே பயப்படும் அவன் கிட்ட போகிறதுக்குன்னா, ஆச்சாரியன் திருவடி சம்பந்தத்தை பெற்று பரசமர்ப்பணம் பண்ண ஒருத்தன் கிட்ட யமனே வந்து யமதூதர்கள் அனுப்பும்பொழுது பார்த்து அனுப்புவான், அங்க ஒரு ஜீவன் போயிட்டானா டகான்னு நேரம் நரக்கத்தை கூட்டு நந்துடாதியோ அவனை பாரும், ஆச்சாரிய திருவடி சம்பந்தம் பெற்றவனா அப்படின்னு பார்த்து அவனை விட்டுடுங்கோ, அவனை பயந்து அவனை கை கூப்பி சேவிச்சுட்டு வந்துருங்கோ அப்படின்னு. அப்படி வெண் நரகங்களும் வீய, சரி அது இல்ல சொர்க்கம் கொடுக்கிறதான்னா அதுவும் இல்ல. நமக்கு சாஸ்வதமா எது முக்கியமோ, இகத்திலையும் பரத்திலையும் கைங்கரியமே முக்கியம்னால வியன்கரி இன்பமே அர்ச்சிராதி மார்க்கத்து வழியா நமக்கு மோட்சத்தை சேர்க்கும்படியான அந்த காலத்தை நமக்கு ஆச்சாரியர் திருவடி சம்பந்தம் பெற்றவுடனேயே நமக்கு பஞ்சசம்ஸ்காராதிகள் பரண்யாசாதிகள் பண்ணணும்னு என்று தோன்றும். அதுக்கப்புறம் அவரை நினைச்சுட்டே இருக்கும்பொழுதே தேகாவசானத்தில் நமக்கு இப்ப ஏற்பட்ட அற்புதமான மோட்சம் இத்தனை கோடி ஜென்மத்தில் கிடைக்காதது, இப்ப நமக்கு கிடைச்சிடுது அப்படின்னு. அதனால ஒரு புஷ்பம் அப்படின்னு எடுத்திருந்தா, ஒரு காமுக்கன் அந்த புஷ்பத்தை பார்த்தா பறிச்சுண்டு போய் தன்னுடைய காதலிக்கு கொடுப்பான். ஆனா ஒரு பாகவதோத்தமர்களுக்கு அந்த புஷ்பம் கிடைச்சிருத்துனா எப்படி போய் பகவத் சரணத்தில் போய் சேர்ப்பாளோ, ஆச்சாரியன் என்றவர் நம்ம இத்தனை கோடி ஜென்மா எடுத்தும் ஏதோ ஒரு ஜென்மால ஒரு சத் சங்கம் நமக்கு கிடைச்சிடுத்துனா, ஆச்சாரிய சம்பந்தம் கிடைச்சிடுத்துனா அவா நம்மளை எடுத்துட்டு போய் பகவத் சரணாரவிந்தத்தில் சேர்த்துடுவான். இல்லை அசத்துக்களோடையே சேர்ந்திருந்திருந்தா இந்த சம்சாரத்திலேயே மீண்டும் மீண்டும் உழண்டு கஷ்டப்பட வேண்டியதுதான். அப்போ ஒரு புஷ்பம் அச்சேதனமானது, அது எப்படி இருக்கோ அப்படிதான் நம்ம இருக்கும். நம்ம மனசுன்றது நமக்கு சைத்தன்யம் இருந்தாலும் அது போல இருக்கும், அந்த அசத்துகளோட சேர்ந்து அப்படியே இத்தனை இத்தனை ஜென்மாக்கள் ஓட்டியாச்சு. ஆனால் இந்த ஜென்மாவிலையாது அப்பேற்பட்ட ஆச்சாரியன் நமக்கு கிடைச்சேரேன்னு சந்தோஷப்படுறோம் இல்லையா. நம்ம அப்பேற்பட்ட ஆச்சாரியன் சத் சம்பிரதாயத்தில் வந்தவர் நமக்கு கிடைச்சிட்டாலே போதும், சுவாமி தேசிகனுடைய திருவடி சம்பந்தம் கிடைச்சி நம்ம மோட்சத்துக்கு போயிடுவோம் அப்படி. அப்பேற்பட்ட அற்புதமான பாசுரம். இதுக்கு வியாக்கியானம் பண்ணும்போது சில பேர் மாநிலத்தீர் நமக்கே அப்படின்றதுக்கு, சுவாமி தேசிகருடைய சிஷ்யர்கள் அந்த சம்பிரதாயத்தில் வந்த ஆச்சாரியர்கள் அவர்களை வேண்டும்படி அவளை வேண்டி நமக்கு தேசிகனுடைய திருவடி சம்பந்தம் கிடைக்கணும் அப்படின்னு, சுவாமி தேசிகனுடைய அடியார்கள் மூலமாக திருவடி சம்பந்தம் கிடைக்கணும் அப்படின்னு கூட இதுக்கு ஒரு வியாக்கியானமாக பண்ணியிருக்கா. எப்படி ராமானுஜ நூற்றந்தாதியில அங்கையல் பாய்வயல் தென்னரங்கன் என்ற கடைசி பாசுரத்தில் ராமானுஜனடி பூமன்னமே, ராமானுஜனுடைய திருவடி சம்பந்தம் எப்பயுமே இருக்கணும் அப்படின்றத அமுதனார் பங்கைய மாமலர் அப்படின்னு ரங்கநாயகி தாயார்கிட்டேருந்து வேண்டுறாளோ, சுவாமி குமாரவரத தேசிகன் ஒரு படி போய் அடியார்கள் அடியார்கள் அடியார்கள் அப்படின்னு சுவாமி தேசிகனுடைய அடியார்களுடைய சம்பந்தம் நமக்கு கிடைச்சாலே இப்பேற்பட்ட சம்பந்தம் நமக்கு கிடைச்சிரும் அப்படின்னு. சுவாமி குமாரவரதாச்சார் சுவாமி பல சிஷ்யர்கள் பிரம்மதந்திர சுவாமி வாழ்க்கலாம் நேரடியான தேசிகர் திருவடி சம்பந்தம் கிடைச்சவா, நமக்கும் அப்படி ஒரு சம்பந்தம் கிடைக்குமா அப்படின்னா அது உண்டு. மோட்சத்துக்கு போய் அங்க நம்ம அந்த சம்பந்தத்தை பெறலாம். ஆனா அது மட்டும் இல்லை, நம் சம்பிரதாயத்தில் ஆச்சாரியர்கள் ஆழ்வார்கள்லாம் விபவத்தை விட அர்ச்சாவதார கைங்கரியத்தையே உசந்து மங்களாசாசனம் பண்ணியிருக்கும்படியால அர்ச்சாவதாரமும் விபவாவதாரத்தோட இன்னும் சிரேஷ்டம், கைங்கரியம் சிரேஷ்டமாக இருந்ததுனால இப்பவும் நமக்கு நேரடியான சுவாமி தேசிகருடைய திருவடி சம்பந்தம் கிடைக்குமானால் அப்பேற்பட்ட திவ்ய தேசங்களிலே திருவேந்திபுரம் காஞ்சிபுரம் திருமலை அப்படி பல தேசிகளுடைய சன்னதிகளில் போய் அங்க ஸ்தோத்திர பாட்டாதிகள் நம்ம சொல்லி கைங்கரியம் பண்ணி பாராயணம் பண்ணி அங்கேயே ஆச்சாரியன் கிட்ட காலக்ஷேபங்கள் பண்ணால் அதுவும் நேரடி சம்பந்தம் கிடைச்ச மாதிரியே அது நாள்களும் ஆகுங்குள் அப்பேற்பட்ட காலம் திருப்பி வருமா அப்படின்னு நம்ம இப்படியும் அதை நினைச்சி பகவத் கைங்கரியத்தை பண்ணி அந்த நாட்களில் நம்ம எப்பயுமே இருக்கணும் அப்படின்னு. சுவாமி தேசிகனுடைய திருவடி சம்பந்தம் எப்பயுமே ஸ்திரமாக நமக்கு இருக்கணும், மன்னிய அப்படின்னு எப்பயுமே இருக்கணும் அப்படின்னதையும் பிரார்த்திச்சு சுவாமி தேசிகனை பிரார்த்திச்சு இந்த பாசுரத்தை முடிக்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.